ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಗರಿ ನಮೋ ನಾರಾಯಣ. ಲೆಟ್ಸ್ ಕಂಟಿನ್ಯೂ ಟು ಎಂಜಾಯ್ ಸ್ವಾಮಿ ಕುಮಾರ ವರದಾಚಾರ್ಯ ಪಿಳ್ಳೆಯಂದಾದಿ. ದಿಸ್ ಇಸ್ ಎ ಸೀರೀಸ್ ಆಫ್ ಸೆಷನ್ಸ್ ಶೇರಿಂಗ್ ಆಫ್ ಅವರ್ ಎಂಜಾಯ್ಮೆಂಟ್ ಆಫ್ ಸ್ವಾಮಿ ದೇಸಿಕ ವೈಭವಂ ಟು ಕಮಮೊರೇಟ್ ಸ್ವಾಮಿ ದೇಸಿಕ 758th ಬರ್ತ್ ಆನಿವರ್ಸರಿ. We are today going to enjoy Pillayandadi 8th verse. Porundi puvidanil poivaalkai punginda pooriyargal irundu narahin idar kedum aatra arihindrileer porundum porudonnu keelir pongu vividargalakku varundade thoopul maapurudan paadam vanangumine. பொருந்தி புவிதலில் பொய் வாழ்க்கை பூண்கின்ற பூரியர்கள். சுவாமி ஆஃப்டர் ஹி மென்ஷன்ட் இன் த லாஸ்ட் டூ வர்சஸ் இன் த சிக்ஸ்த் வர்ஸ் ஹி செட் ஹி ஃபவுண்ட் தட் வென் ஹி அட்டர்ட் மியர்லி சுவாமி தேசிகன்ஸ் வைபவம் குளோரிஸ் ஹிஸ் நேம்ஸ் வெங்கடநாதன் ஆல் ஹிஸ் ஹி ஃபவுண்ட் தட் த பாபம்ஸ் டிஸப்பியர்ட் கம்ப்ளீட்லி his papams. In the next verse he says vinayal umakki ni veroridam theda vendum, o papams, go somewhere else, you cannot stay with me anymore at my place, because I will not be yielding to your temptations, I will not bear any more of your studs, my mind now is filled with tupul pillai thoughts, I follow the tupul pillai used to follow the teachings of Ramanujacharya, and I am contemplating on my kulapati Thoopul Pillai, hence I have no fear now, get rid of me, my body, and go somewhere else. Now he, after realizing that this is the way, he addresses us, the worldly people. So he says, O people, why you who are rejoicing being in this dirty transitory life, transient world, you are all craving to live, O worldly people. Porundi puvidanil poi vaalkai vaangindra pooriyargal. Do you know that this life is just a stone's throw away? Minnin nilayila mannuyir aakkaigal. Ennum idathu irai unnumin neere. This, are you not afraid of the fearful hell for all the papams that you commit? Listen to me. Note my words, pay attention. I will now tell you all the means to get rid of this karmic cycle, this sinful life, once and for all. Offer yourself, pay your obeisance, perform sharanagati to the lotus feet of Thoopul Vedanta Desikan, and you will be completely ridden of all papams. பொருந்தி புவிதனில் பொய் வாழ்க்கை உண்கின்ற புரியர்கள் இருந்த நரகின் இடர் கெடும் ஆற்ற அறிகின்றீர். பொருந்தும் பொருளொன்னு கேளீர் பொங்கும் இவ்விடர்கடக்கு வருந்தாது தூப்புல் மாபொருடன் பாதம் வணங்குமினே. எ லவ்லி வர்ஸ். ஹி சேஸ் பொருந்தி புவிதனில் திஸ் நரக துக்கம், கெட் ரிட் ஆஃப் திஸ் நரக துக்கம். அறி மாற்ற அறிகின்றீர், தெரிந்து கொள்ளாது இருக்கின்றீர். யூ ஆர் நாட், யூ டோன்ட் ஈவன் ரியலைஸ் தட் யூ ஆர் in the deep, deep, dirty waters where you are enjoying like the pig enjoying. So the one that you seem to be in an illusion of enjoyment, this samudram is samsara tapam. Here you have all the tapa trayam, adhyatmika, adibhaudika, adidaivika, dukkam. Here, so first you need to realize that you have to get rid of these things. And if you are saying, okay, fine, what's the point in telling us? Tell us what to do. Give me a way. What do you want us to do? If you seem to be asking, here it is. There is a way out. Thoopul maapurudan paadam vanangumine. Pay your obeisance. Surrender to the lotus feet of Thoopul Desikan, Thoopul Kulapati Mahapurushan Sri Swami Desikan. Porundi puvidanil, you are enjoying being in the midst of fire of this world. And like Vibhishana Alvan, who simply discarded the sambandham of Rama, Ravana and came to Rama, Irul Taruma Nyalatul Yinipiravi Yan Vende. He came just like that. Please accept me. He came to Sri Ramachandra Murthy on this side of the show. Kalavartan Prakriti Vikriti. The Vivekikal, how they are able to discriminate. They are able to see the vicious time cycle and the prakritis and the parinamams and the influence of so all this punya papam karmic cycle. You should realize that you are given an opportunity now with this intellect, with this vivekam, with this karana kalevaram, with this human birth, with this fortune of being blessed to hear all these things. You should grab this opportunity to get out of it. Poi vaalkai prajapatya prakriti vibhavam preksha pariyaya dukkam. Right from Chaturmukha Brahma, every position is full of dukkam. Prajapatya prakriti vibhavam preksha pariyaya dukkam, dukkam, dukkam. Even the sukham is nothing but the golden cage. That is transitory. The sukham itself is transitory. Poongindra puriyargal. You seem to be enjoying and wearing and adorning these pleasures as if it's going to stay forever. And Purachuvar Kolam Shaidu Putkabva Kidakindrire, say Tundradi Padi Alvar. You are applying the makeup and the talcum powder and applying all these things on your body. Very soon it's going to just perish. And they are going to burn or put it in the grave. So vittu vida pogudhir vitta udan udalai suttu vida pogindra sutratar puriyargal. So you are having such a alpa buddhi, and that is why he says puriyargal irunde. Thus you sustain odi odi paraperappum pirande, and you don't even know the vartai of Bhagavan. Charama Shlokam, Vartai Arivavar Mayavarka Alandri Avaro. If you had realized the Vartai, the Charama Shlokam, Mamekam Sharanam Vraja Aham Tva Sarva Papebhyo Moksha Ishyami, you would not have been suffering like this. So, after listening to all these things, the listeners now are asking Kumara Vardacharya, tell me what you want us to do. Porundum Porulondru Keli, listen to this. பழுதாகாதொன்றறிந்தேன் பார்க்கடலான் பாதம் வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவாரை கண்டிரஞ்சி வாழ்வார் கலந்து வினை கெடுத்து விண்டிருந்து வீற்றிருப்பார் மிக்கு. நிபுணனுக்கு பரசமர்ப்பணமும் ஆச்சாரிய கிருத்தியம். சோ பழுதாகாது ஒன்றறிந்தேன் பார்க்கடலான் பாதம் நவ் ஐ எம் ஏபிள் டு ரியலைஸ் வைகள் என்று வழுவா வகை நினைந்து. The Parshriman Narayanan's lotus feet are the only means and the goal. I have understood. It is paludahade. This would never ever perish. So holding on to it, and now I have understood that, and I have associated myself with those Bhagavatas and are able to get rid of my karmic diseases. நிபுணனுக்கு பரசமர்ப்பணமும் ஆச்சாரிய கிருத்தியம் ஆச்சாரிய நிஷ்டை. தட் இஸ் அ நிஷ்டை கால் ஆச்சாரிய நிஷ்டை. பர்ஃபார்மிங் ஹோல்டிங் ஆன் டு த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் ஆச்சாரியன் பிளீடிங் த ஆச்சாரியன் டு பர்ஃபார்ம் சரணாகதி ஆன் அவர் பிஹாப். த ஆச்சாரியன் ஜென்ட்லி பிளேசஸ் அவர் சோல் அட் த ஃபீட் ஆஃப் பெருமாள். ஹீ டஸ் த பிரபத்தி ஆன் அவர் பிஹாப். தட் இஸ் ஆச்சாரிய நிஷ்டை. சோ நிபுணனுக்கு பரசமர்ப்பணமும் ஆச்சாரிய கிருத்தியம். ஆச்சாரியன் இஸ் த ஒன் ஹூ டஸ் பரசமர்ப்பணம் ஃபார் அஸ். சோ ஒன்று ஏற்றி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாற்றி இருப்பார் தவம் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கற்கு. சுவாமி தேசிகன்ஸ் எவ்ரி லைன் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல். வளவுரை தந்தவன் அருளே மன்னிய மாதவத்தோன். சோ தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கற்கு. வாட் த பாத் shown by Madhura Kavi Alvar, that the Acharya's lotus feet alone, that's the goal. Acharya Paduka is prapyam prapakam. So, பொங்கும் இவ்விடர்கடற்கு. பொங்கும் சோ அனுக்ஷண சமுத்திதே துரித வாரிதவ் துஸ்தரே, க்ஷணம் எவ்வரி க்ஷணம் இட் இஸ் குரோயிங் துக்கம் தி சம்சார சாகரம். அனுக்ஷண சமுத்திதே துரித வாரிதவ் துஸ்தரே. சோ டு கெட் ரீட் ஆஃப் திஸ் பொங்கும் இடர் த அக்ரூட் துக்கம், ஹவு டு கெட் வருந்தாது, டு நாட் வரி. These papams are accruing and there are heaps and heaps of papams. If you have Acharya Samashrayanam, if you perform prapatti at Acharya's lotus feet, that's all. No other way. So once you realize that, do not lament anymore. Thuppul Mahapurushan Padam Vanangumine. Mahapurushan, Mahapurushan. This Bhagavan, Acharya Rupiyai Avataritan. This Bhagavan himself has taken the avataram as Vedanta Desikan. Desika affirms in Ragasya Traya Saram that it is absolutely necessary to have Acharya Sambandham for the grace of Acharya, for all the mumukshus, for all the aspirants of moksha. It is never one's merit that is responsible for attainment of moksha. And one's papam will not be an obstruction to moksha. It's only the relationship, the sambandham with the acharyas and the kataksham of the acharyas that is responsible for moksham. Chatrabandhu was the worst sinner, but he gained moksham on account of the acharyan, acharya's grace. Pundarika, he was a punyavan, but he gained moksham only on account of the acharyan. Papishtaka chatrabandhuscha pundarikascha punyakrite. ஆச்சாரிய வத்தையா முக்தோ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவே. த உபனிஷத் ஆல்சோ சேஸ் ஒன் ஷுட் ஹிம்செல்ஃப் கோ டு த ஆச்சாரியா அலோன் ஃபார் கெய்னிங் த நாலெட்ஜ் ஆஃப் பிரம்மன். ஸோ ஆச்சாரிய உபாசனம், குளோரிஃபையிங் த ஆச்சாரியா, பீயிங் அட் த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் ஆச்சாரியா இஸ் நெசசரி. அண்ட் பேசிக்கா ஆல்வேஸ் பாயிண்ட்ஸ் அவுட் தட் இட் இஸ் அ பிரைமரி டியூட்டி ஆஃப் த டிசைபிள் டு குளோரிஃபை த ஆச்சாரியா and to keep secret the mantra that is taught to him, Gurum Prakashaye Dhiman Mantra Yatnena Gopaye. So this Purusha Sabdam Bhagavaniye Sollum, this Mahapurushan Thuppul Mahapuridan Padam Vanangumine. Even though this Purusha Sabdam refers to Bhagavan, here Tasmin Tishtati Venkateshwara Kavau Sri Bhashya Kharopame Yam Kinchit Purusham Hipasitumaye மாகாமன ஸ்வஸ்திதே. ஸோ ஹியர் இந்த ஸ்ரீயப்பதி திருவடி, ஹோல்ட் ஆன் டு இட். இஃப் யூ ஹோல்ட் ஆன் டு சம்படி எல்ஸ், நத்திங் வில் ஹேப்பன் டு, நத்திங் வில் கம் டு யூ. யூ வில் நாட் பி ஏபிள் டு கெட் எனி திங், யூ வில் நாட் பி ஏபிள் டு கெட் மோக்ஷம். ஒன்லி ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன் லோட்டஸ் ஃபீட் அலோன் கேன் கிராண்ட் யூ மோக்ஷம். ஹவவர் ஹியர் தூப்புல் மகாபுருடன் பாதம் வணங்குமினே, தூப்புல் மகாபுருஷன் ஹியர் ஹூ இஸ் த ஹூ ஸ்ரீமன் நாராயணன் ஹிம்செல்ஃப் அப்பியர்ட் ஆஸ் ஆச்சாரிய ரூபி. திஸ் தூப்புல் மகாபுருடன், இஃப் யூ பர்ஃபார்ம், இஃப் யூ சரண்டர், திஸ் இஸ் த விசேஷம், பிகாஸ் தூப்புல் மகாபுருடன் வுட் ஃபெசிலிட்டேட் யூ டு அட்டைன் மோக்ஷம் வித் இஸ் டிவைன் கட்டாட்சம், வித் இஸ் டிவைன் ஸ்ரீ சூக்திஸ், வித் இஸ் டிவைன் பிளெஸ்ஸிங் அண்ட் இஸ் and is Vailakshanya Kataksham, and that's the way to get it off all your papams. Kavitarkika Simmaya Kalyana Gunashaline Srimate Venkateshaya Vedanta Gurave Namaha. Sriman Venkatanatharya Kavitarkika Kesari Vedanta Acharya Varyome Sannidattam Sadahridi Namo Narayana. Let's continue to enjoy Swami Kumara Varadacharya's Pillayandadi 20 verses on the Vaibhavam of Swami Desikan, his father, and Thuppul Pillai. Swami Desikan is the Acharya Sarvabhauman whose 750th birth anniversary we are celebrating this year. Swami Desikan is an unparalleled, unmatched Acharyan, and we have been enjoying so far 8 verses. Today the 9th verse of Pillayandadi in this series to commemorate Swami's 750th birth anniversary. வணக்கம் ஒழுக்கம் வழக்கம் ஒழுக்கம் இரக்கம் சேரும் இணக்கம் உறக்கம் இழுக்கும் அழுக்கும் இகந்து நிற்கும் குணக்குலம் ஓங்கு இராமானுஷன் குணம் கூறும் தூப்புல் அணுக்கனை பிள்ளைதனை அரணாக அடைபவர்க்கே வணக்கம் ஒடுக்கம் வழக்கம் ஒழுக்கம் இரக்கம் சேரும் இஸ் ஒன் லைன் ராமானுஜன். ஸோ இன் த லாஸ்ட் வேர்ஸ் வி என்ஜாய்ட் தட் தூப்புல் மாபூருடன் பாதம் வணங்குமினே. ஸோ தோஸ் வேர்ல்ட்லி பீப்புள் ஹூ ஆர் காட் in the illusion of happiness in the world, get rid of the narakam, get rid of the hell by paying obeisance to Thuppul Pillai's lotus feet. Get cross the ocean of samsara. Listen to me. Don't worry anymore. Don't lament. That's what he mentioned in the 8th verse. Now, even though Acharya Samashrayanam is kartavyam, our duty is to go to Acharya, take refuge at the feet of lotus feet of Acharya, but you need some qualification, prerequisites to go to Acharya, which is atma guna purti. You need to have certain good qualities, pure qualities, sattvic qualities, and you should not have the bad qualities, nasty qualities, bad, and which Adiyan has. So, we have to get rid of that and have sattva gunam, sattvika atma gunam. So, if it is required, so how do I get that? Simple. The moment you go to Sadacharya, the moment you attain, look towards Swami Desikan's lotus feet, it would automatically become. That's what this verse says. Vanakkam odukkam. Vanakkam olukkam. இரக்கம் சேரும் வணக்கம் பேயிங் நமஸ்காரம் சே நமஸ்தே பேயிங் ஒபேசன்ஸ் ஒடுக்கம் வினயம் ஹியூமிலிட்டி பி ரெஸ்பெக்ட்ஃபுல் டு அதர்ஸ் வழக்கம் குலாச்சார வழக்கம் வைஷ்ணவ குல வழக்கம் பாரம்பரிய வழக்கம் அவர் லீனியேஜ் வழக்கம் த கல்ச்சர் த ட்ரெடிஷன் the ancestral practice, all these we will respect them, we will listen to them, we will obey them, we will follow them if we go to Acharya. Olukkam, anushtanam, we would love to adhere to anushtanam. We would be desirous of learning Sandhyavandanam, at least today, now, at the age of 55. We would do that. We would be desirous of learning now at least. And in spite of all the ivaigaludan serum. So vanakkam, vananguvade, paying obeisance, be respectful. Odukkam, vinayam, humility. Vazhakkam, kulacharam, our following the kulam, the Sri Vaishnava kulam, the Acharya kulam, the Parampariya kulam, the ancestral, whatever your grandfather, father were following, at least the grandfather, and olukkam, anushtanam, sastric, in accordance with sastric injunctions, sherum, all these things would come to you automatically if there is a Sadacharya kataksha, if there is Swami Desikan kataksha, if you look towards Swami Desikan's lotus feet, then urakkam, inakkam, urakkam, ilukkum, alukkum, igandu nirkkum. இணக்கம் மீன்ஸ் அசோசியேஷன் வித் துஷ்ட சகவாசம் அசோசியேஷன் வித் துஷ்டாஸ் த நாஸ்திகாஸ் அதர் இன்டிஃபரண்ட் பீப்புள் நான் வைதிகாஸ் அண்ட் ஆல் த பேட் குவாலிட்டி பீப்புள் ஸோ இணக்கம் உறக்கம் தமசிக் நேச்சர் ஆல்வேஸ் ஃபீலிங் லேசி லெத்தார்ஜிக் Today we will skip, tomorrow we will do Sandhyavandanam, next week we will start. Like that we will tend to have, that is urakkam. Ilukkum, shombal, laziness. Alukkum, think ill of others, dirt of others, dirty mind, all that. Better asuchitvam, not even, we don't want to even utter that. We know what it is. Igandhu nirkum, all these things will automatically go away, disappear and vanish, perish, evaporate, will never come back. Nirkum, gunakulam, all these gunakulam, the gunangalin kutam, atma gunas, will vritti aray, vongum. This guna, the congregation, the aggregated qualities, all these atma gunas will multiply, will simply become manifold. So gunakulam. Ramanushan gunam kurum tupul anukkanai pillaidanai aranaga adaibavarke. The tupul pillaidanai aranaga adaivarke. Tupul pillai. Tupul anukkan. So Ramanushan gunam gunangalai kurum tupul anukkan. Ramanushan, Ramanujamuni, Sri Bhashyagar, whatever, Ilayalvan, Ramanujan, his gunam, his qualities, his vaibhavam, his glories, his sri suktis, his namam, always are uttered, contemplated, written, elaborated and enjoyed by Tupul Kulapati, Tupul Pillai, Swami Desikan. And Anukkan, Anukkan means the one who has sauhardam, means the one who is merciful, dayalu, and who is kind, who is so affectionate towards everyone, and on his own nature, it is his nature to be kind towards the humanity, and that's why he has blessed us with so many Sri Suktis. He thinks of us 1,000 years later, how people would read and how people would get benefited. So he has written for posterity, for the future generations. Such merciful Pillaidanai, Swami Desiganai, Aranaga Adaibavarke, Arana Rakshakan. He is considering him as the Rakshakan and bowing down to him, catching hold of his lotus feet, performing Prabhati at his Acharyan's lotus feet. If you do that, you get all the good qualities, all the bad qualities disappear. That's the meaning of the sloka. Vanakkam. Let's just elaborate some of these words. Vanakkam. Vendriye venditti vinai periki. And being respectful. We should be more respectful. And to mother, to father, to acharyan. All this. So. And odukkam. Think of our akinchanyam. And helplessness, and our being so illiterate, being so less knowledgeable, and think of others' jnanam, think of others' position, think of others' scholarship, and have vinayam, humility. Vidya dadati vinayam. And in that, sunischaiva swapakecha pandita samadarshinaha. Those who are scholars, those who are panditar, they will look at everyone, all jivatmas as equal because of the vidya, because of the education, because of knowledge, because of jnanam. It brings humility. The more you are educated, learned, scholar, you feel utter humble, and that is odukkam. Then valakkam, purvargal sampradayam, purvacharya sampradayam. Our acharyas have laid down the concrete path. No need to discover new path. No need to discover some newly found babas and anandas and follow them. Our acharyas, right from Sriman Narayana, it is avichinna sat sampradaya in a sastric manner, fully in accordance with sastras. And they have ekakanta. They have one neck, means they speak in unison, everybody. No contradiction, no conflict, nothing violating the Upanishads and Veda Vedantams. So better follow that. Valakkam and Vanakkam. Valakkam, Olukkam. வழக்கம், ஒழுக்கம், அனுஷ்டானம். அனுஷ்டானம் பி அனு ஃபாலோ த அனுஷ்டானம், ஃபாலோ த டெய்லி ரிச்சுவல்ஸ் வித்தவுட் ஃபெயில் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் உட் கம். ஆல்சோ இட் மீன் வணக்கம் மீன்ஸ் பிரபத்தி, ஒடுக்கம் மீன்ஸ் அனுகூல்ய சங்கல்பம் அண்ட் பிராத்திகூல்ய வர்ஜனம். ஆல் தீஸ் திங்ஸ் வுட் கம் ஃபார் யூ டு ஃபெசிலிட்டேட் யூ டு பர்ஃபார்ம் பிரபத்தி. யூ வில் கெட் தோர் ஆல் தீஸ் குணாஸ். தென் இரக்கம், இரக்கம் மீன்ஸ் ஹேவிங் தயை. அஹிம்சா பிரதமம் புஷ்பம், சர்வபூத தயா புஷ்பம். இன் ஆல் பீயிங்ஸ், டு ஆல் பீயிங்ஸ், டுவர்ட்ஸ் ஆல் பீயிங்ஸ் வி ஷுட் ஹேவ் தயை, சர்வபூத தயா புஷ்பம். ஸோ இன் சர்வ பிராணிஸ், ஈவன் டு த பீயிங்ஸ், அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ், ரெப்டைல்ஸ், ஆண்ட்ஸ், வி ஷுட் ஹேவ் தயா. அண்ட் இணக்கம், இணக்கம் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் குட் குவாலிட்டிஸ். இணக்கம் மீன்ஸ் கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி. ஐ மிங்கிள்ட் வித் ஆல் தோஸ் லோலியஸ்ட் பீப்புள், வித் த யங், வித் த பேட் பீப்புள், அண்ட் ஐ லாஸ்ட் ஆல் மை வேல்யூபிள் யூத்ஃபுல் டைம். அண்ட் தட் அசத் சங்கம் ஷுட் பி அவாய்டட். உறக்கம், நித்ரா, கம் லாங் அவர்ஸ் ஆஃப் நித்ரா, தட் ஷுட் பி அவாய்டட். இழுக்கு, ஆலசியம் மீன்ஸ் த லேசினஸ். தென் அழுக்கு, அசுச்சித்துவம், அழுக்கு சரீரம், அழுக்குடம்பு எச்சில் வாயால். ஒன், வி ஷுட் கிளீன் அவர் பாடி. டூ, வி ஷுட் ஆல்சோ கிளீன் அவர் மைண்ட், விச் தெர் இஸ் நோ ஷாம்பூ ஆர் சோப் ஃபார் தட். இட் ஹேஸ் டு பி கிளீன் ஒன்லி பை நாமசங்கீர்த்தனம், ஒன்லி பை அட்டெம்டிங் டு திங்க் ஆஃப் குட் திங்ஸ். அண்ட் இகந்து, ஆல் தீஸ் திங்ஸ் வுட் சிம்பிளி வேனிஷ். குணக்குலம், இஃப் யூ டூ தட், த பியூட்டிஃபுல் ஆத்மகுணாஸ் வுட் கம் டு அஸ் ஆட்டோமேட்டிக்கலி. வாட் ஆர் தோஸ் ஆத்மகுணாஸ்? அமானித்வம், அடம்பித்வம், அஹிம்சா, க்ஷாந்தி ஆர்ஜவம், ஆச்சாரிய உபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம விநிகிரக, சேஸ் ஸ்ரீமத் பகவத்கீதா. ஸோ ஃபார் சத்வ பிரகிருதி வில் தீஸ் ஆல் தீஸ் வண்டர்ஃபுல் ஆத்மகுணாஸ். ஸோ ராமானுஜன் குணம் கூறும் தூப்புல் அணுக்கனை, யதிராஜ கீர்த்தி கதகை விசோதிதா. ஸோ பை த யதிராஜ கீர்த்தி, யூ கெட் கிளீன்ட் பை யதிராஜஸ் கீர்த்தி, சுவாமி தேசிகன் சேஸ். ஸோ பை ஜஸ்ட் சேயிங் யதிராஜ கீர்த்தி, பை சேயிங் சுவாமி தேசிகன் கீர்த்தி, கீர்த்தி மீன்ஸ் வைபவம், குளோரிஸ், வி வுட் ஆட்டோமேட்டிக்கலி கெட் கிளீன்ட். அண்ட் குணக்குலமோங்கும் ராமானுஜமுனி, திஸ் குணக்குலம் இஸ் நாட் ஓன்லி ஃபார் அஸ், திஸ் குணக்குலம் கேன் பி அன் அப்ஜெக்டிவ் ஃபார் ராமானுஜா ஆல்சோ. ராமானுஜா ஹூ இஸ் த எபிடம், ஹூ இஸ் அ பர்சானிஃபிகேஷன் ஆஃப் ஆத்மகுணாஸ், அண்ட் த ஒன் ஹூ இஸ் டாக்கிங், ஹூ இஸ் கான்டெம்ப்ளேட்டிங், ஹூ இஸ் எக்ஸ்பேண்டிங், எலாபரேட்டிங் த வைபவம்ஸ் ஆஃப் ராமானுஜமுனி தூப்புல். இஃப் யூ டேக் ரெஃப்யூஜ் அட் இஸ் லோட்டஸ் ஃபீட், you would get all these wonderful qualities. Obviously, that will facilitate you to go towards the Acharyam furthermore closer, which would furthermore purify and get you rid of furthermore worse qualities. Thereby, you get purified every day, every time we look towards Swami Desikan. Kavitarkika Simmaya Kalyana Gunashaline Srimate Venkateshaya Vedanta Gurave Namaha. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார வரியோமே சன்னிதத்தாம் சதாகிருதி. எஸ்டர்டே வி என்ஜாய்ட் த 9th வர்ஸ் வேர் வி டாக்ட் அபவுட் ஆச்சாரிய பக்தி விசேஷம். அண்ட் பிகாஸ் ஆஃப் த ஆச்சாரிய பக்தி விசேஷம், வாட் வேர் த பிரயோஜனம்ஸ், வாட் வேர் த ஃப்ரூட்ஸ் சுவாமி Kumara Varadacharya gave as an advice to humanity. And because of that, when people listened to that verse, they asked, how do we address, you tell me how to address, how to grow, how to look towards Swami Desikan, what is the way, means, tell me. When they asked, now to tell them, Swami does on his own, swa anusanthana mukhena, by his own practicing it, by looking towards Swami Desikan, and appealing to him for himself, others listened, look at him and learn. And that is why Swami starts with the verse Adaibavar. Adaibavar Thivinai Matri Arul Tarum Thuppulaiya Idar Tarum Ippiravik Kadal Thannil Amarndayennai Kadayara Pasam Kalatrinin Thalinai Kaanum Vannam Udayavane Arulai Unandar Thangal Karpagame. Adaibavar, those who take refuge at his lotus feet. Ashrayithavar, Thivinai Matri Arul Tarum. He destroys the papams, the karmic diseases and all the bad things. Those who take refuge at Acharya's lotus feet, he destroys. Adaibavar Thivinai Matri Arul Tarum. Showers kripai, showers daya, showers mercy without any boundaries, unlimited mercy, daya. Kripalu, paramadayalu, paramakripalu, tupula, ayya, pitave, and udayavane, our Swami. Udayavan means the one who owns me, my Swami. And unandar tangal karpagame, those who are able to comprehend, unandar, those who are able to comprehend and understand the depth of your glories, your vaibhavam, your vailakshanya kataksham, those who are able to get that, those who get that jnanam, you become the kalpaka vriksham for those and you shower everything to them as if they are your calf, you are the cow with vatsalyam. You give sagala sarvabhishtam. You give them everything like the karpaka vriksham. Idar tarum ippiravikkadal tannil. Idar tarum, this samsara tapam, this samsaric afflictions, this birth of karmic disease, vicious cycle of births and deaths, this has completely drowned me. I am at the bottom most and I am completely immersed in that. There is no way that I can raise my hand and say, ask for help. No. And amarnda, completely immersed. And kadayara pasham kalatri, get you completely disengage me from this pasham in the desire for other worldly objects, material pursuits, sensual pleasures, carnal desires, lust, anger, all that thing, you just get me rid of. Because I'm not able to get rid of myself. And do that, and nin thalinai kaanum vannam arulai. Make me, facilitate me, give me that divine eyes to enjoy your lotus feet uninterruptedly. Please show mercy. Please show kripai, pita. This is the most beautiful verse. We should recite this every day. And adaibavar, for sarva acharyadika devatam samadikam anyamna manyamahe. Swami Desikan himself says, we would not equate anyone as equal to acharya, as God. Because acharyan is acharya devo bhava. Acharyan is verily the walking God. Vinai vilakil, that is why Pandai Valvinai Patri Aruninan Yendishayum Maria Yambugen Vantamu Shadagopan Arulaye. Madhurakavi Alvar had learnt this Acharya Bhakti at that day itself, before all these Acharyas realized. Madhurakavi Alvar is the foremost among Acharyas who had comprehended the fullest meaning of Acharya Bhakti. And Vinai Vilakil, Swami Desikan mentions in Igalada Palluravil Ragam Matil, in that Vinai Vilakil, they are the ones, Acharyan is the one who removes the Vinai, the karmic diseases. So it's not that Bhagavan alone, Bhagavan is the, it is Bhagavan's Krityam. However, Bhagavan has handed over the empowered Acharyan to get us rid of the papams. Swatas Siddham, even for Acharya. Arul Tarum Marana Desikane means அருள் தரும் ஹியர், அருள் தரும் தூப்புல ஐயா. தகவோக்கத்தில் இந்த சேம்வே இன்பத்தில் இறங்கிதரில் ராகம் மாற்றில் தகவோக்கத்தில். ஸோ ஹியர் ஆல்சோ இன் சுவாமி தேசிகன் சேஸ் யூ ஹாவ் டு பிளெஸ் அஸ் வித் தட் பரம தயை, தேர்பை இட் ப்ரிவென்ட்ஸ் அஸ் ஃப்ரம் கெட்டிங் அஸ் இன் டு பாகவத அபசாரம். பிகாஸ் நிஷ்டத் யூஹான்ய சம்சியாத் மீன்ஸ் நிவத்திமபி தர்மத் அனக தத்துவன் நிகிரக மீன்ஸ் குற்றமற்ற பாகவதர்களுடைய நிகிரகம் நிவர்த்தி தர்மத்தையும் நாசம் செய்து விடுகிறது. ஈவன் இஃப் யூ ஹவ் பெர்ஃபார்ம் பிரபதி, இஃப் யூ ஹவ் கமிட்டட் பிளமிஷ்லெஸ் பாகவதாஸ், இஃப் யூ ஹவ் கமிட்டட் எனி அபச்சாரம் டு ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதோத்தமாஸ், இட் வுட் ஆங்கர் த லார்ட் அண்ட் ஹீ மே டிலே யுவர் அட்டைனிங் மோக்ஷம். ஸோ இட் இஸ் பெட்டர் நாட் டு கமிட் எனி பாகவத அபச்சாரம். தென் ஹவு டு வி என்ஷூர் தட்? பை Swami Desikan, by pleading Swami Desikan to have his Kataksham on us, with that Vailakshanya Kataksham, it will facilitate us not to let us get engaged in Bhagavata Apacharam. That is why that Kripai is required, which would prevent us from committing Bhagavata Apacharam. Tupulaya, even though he is a direct pita for Kumara Vardacharya, he says Tupulaya because there are so many people behind him now paying close attention to how he is addressing Desikan. So he says Tupula Ayya Pita, and thereby Arul Tarum Tupula Ayya on behalf of Sarva Janams. And Yidar, this Yidar is, even though there are lots of pleasures which could be transitory pleasures, which could be minor pleasures, but when we have that pleasure, it's no doubt enjoyment. And those pleasures are so transitory and so temporary, very soon we get to realize that there are very many pains associated with that pleasure. We definitely realize. And when we get that pain, we say, why at all I was seeking that pleasure? And very soon, when the pain goes away, we again go back to the same old rotten thing and to enjoy the same old transitory pleasures. So, dukkam, everything is kind of accumulated dukkam. Even that heaven is a golden cage or golden hell. So, if either kadar, this either tarum ippiravitannil, so this நிமஜ்ஜதோனந்த பவார்ணவாந்தா சேஸ் அளவந்தாரின் ஸ்தோத்ர ரத்னம். ஸோ திஸ் தெர் இஸ் நோ வே தட் ஐ கேன் கெட் ரிட் ஆஃப் திஸ் சம்சாரிக் டீப் வாஸ்ட் ஓஷன், தே டென்ஸ் ஓஷன். ஐ டோன்ட் நோ வேர் இஸ் த ஹவு டு கம் அவுட் ஆஃப் இட். ஐ டோன்ட் நோ த ஹைட் ஆஃப் திஸ் வாட்டர். ஐ எம் அட் த பீட் அண்டர் நீத் ஆஃப் த ஓஷன். நார் டு ஐ நோ வேர் இஸ் த ஷோர். So that needs to be contemplated here. Avaraal thunaiyendru alaikir alainir kadalul alundum naavai pol piravi kadalul nindru naam thulanga. We are completely drowned and immersed and caught in this. There is no way that anybody can help, because we are caught by the waves of this samsaram. And Kadayara Pasham Kayatri, by the other desires and other Purushartams, other Upayams, the desire for that, all that, please get us rid of. Matrainam Kamangal Matri, Vedam Noor Pirayam Noor Arivaram Puguvarelum Padiyum Urangi Pohum Nindradil Padinayande Pirappu, Irappu, Pini, Moopu, all these things would completely drown us into the remaining leftover of the age that we have. Out of 100 years, 50 years are spent on sleep. And so, on the remaining 50 years, childhood days, then youth days, then old age. So, what's remaining? Nothing. ஸோ ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளான். ஹென்ஸ் நோ மோர் பர்த் பிளீஸ், டு நாட் கிவ் மீ எனி மோர் பர்த். ஸோ உடையவனே, த ஒன் ஹூ ஹூ பொசஸஸ் மீ, ஒன் ஹூ இஸ் இன் பொசஸஸ் பொசஷன் ஆஃப் மீ, ஐ எம் யுவர் தாசன், யூ ஆர் மை சுவாமி, அண்ட் யூ நீட் டு டேக் கேர் ஆஃப் மீ, யூ ஆர் த ரக்ஷகன். நித்திய சேஷித்துவ யோகான், அன்னையாய் அத்தனாய் என்னையாண்டிடும் தன்மையான், தேசிகன் என் நம்பியே. தஸ் இஃப் யூ ரியலைஸ், இஃப் யூ ரியலைஸ் தட் சுவாமி தேசிகன் இஸ் த பிராப்யன், சுவாமி தேசிகன் இஸ் த பிராபகன், ஹீ இஸ் த ஒன் ஹூ வுட் கிராண்ட் யூ ஆல் த சர்வாபீஷ்டம்ஸ், அண்ட் பை தட் ப்ளீஸ் பிளெஸ் மீ, அண்ட் அருளாய் உன் தாளினையை, உம்முடைய தாளினை காணும் வண்ணம் அருளாய். The way how we should enjoy seeing your lotus feet, please bless us that. Thereby we would know exactly how to enjoy your lotus feet. Wonderful verse. Again, Kavitarkika Simmaya Kalyana Gunasharine Srimate Venkateshaya Vedanta Gurave Namaha. Amo Narayana.